நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம் இம்மாரை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையும் அவள் மையம் கொண்டாச்சு Terima kasih.